ವೇದಾಂತರಾಮಾನುಜೇತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿ ನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಹಂತದ್ವಿತೇ ಮನುಗುಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪತ್ವಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮ ಸರಸೀರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮುನಿಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯ ಮುನಿಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶ ಪದೇ ಸಮರ್ಪಿತ ಭರಂ ಶ್ರುತ್ಯಂತರಾಮಾನುಜ ಶ್ರೀಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನಃ ಶ್ರುತ್ಯಂದ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯ ಪದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕಮಣಿಂ ಶ್ರೇಯೋನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಯ எல்லே இளங்கிளியே என்ன முரங்குதியோ சில்லன்றையேன் மின்னங்கமீர் போதறுகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனைப் பாடேலோரெம்பாவாய். சுந்தர சுபாஷிதம் அப்படின்ற தலைப்புல அழகான சுந்தரகாண்டத்தில் சுந்தரனாக இருக்கக்கூடிய வாயுகுமாரரான ஹனுமாரனுடைய பிரபாவமான வாக்கிலிருந்து வந்ததும் வால்மீகி பகவான் சீதா பிராட்டி இவர்களுடைய வாக்கிலிருந்து வந்ததுமான பல ரத்னமயமான ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய நன்மொழிகளை எடுத்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான அந்த ஒரு சுபாஷிதம் என்னன்னா, நாகாரியமஸ்தி குருத்தசிய நாவாச்சியம் வித்தியதே குவச்சித்து அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது நல்ல கோபத்தை உடைய ஒருவன் எந்த காரியத்தை செய்யணும் எப்படி பேசணும்ன்றத அறிய மாட்டான். அதாவது தப்பு தப்பா பேசிடுவான், தப்பு தப்பா காரியங்களை பண்ணிடுவான் அப்படின்றது சொல்லப்படுறது. இது எங்க வருதுன்னா 55வது சர்க்கத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். பின்னாடி ஹனுமார் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, சீதை கிட்ட வந்த காரியத்தை விஞ்ஞாபனம் பண்ணி, அதாவது ஒரு திறமையான தூதன் என்ன காரியம் பண்ணணும்னா, தான் இட்ட வழக்கா முதல்ல தனக்கு எந்த காரியம் பகவானால கொடுக்கப்பட்டதோ அந்த காரியத்தை பண்ணணும்ன்றதுனால மிகவும் சவினய பூத்தமா, அதாவது ரொம்ப பணிவா ஹனுமார் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் ஓவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை, அதாவது அதிகமா வந்து தான் வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. அப்படி வெளிப்படுத்தியிருந்தா வந்த காரியம் வீணாயிடும்னு நினைச்சார் ஹனுமார். நாமளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். நாம டக்கு டக்குன்னு ஒரு ஒரு விஷயங்கள்ல பேசுறதோ செயல்படுறதோ கூடாது, கவனித்து நிறுத்தி நிதானமா செயல்படணும்ன்றத ஹனுமார் காண்பித்தார். சுந்தரகாண்டம் படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, புத்திர் பலம் யசோ தைரியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, படிக்க படிக்க புத்தி தேர ஆரம்பிக்கும், புத்தி யோசிக்க ஆரம்பிக்கும், புத்தி சரியாக செயல்படும். பகவான் எல்லாருக்கும் புத்தியை அனுகிரகிச்சிருக்கான், எப்படி உபயோகப்படுத்தணும்ன்றத பிராக்டிக்கல் எல்லாம் சுந்தரகாண்டத்துல அழகா சொல்லி கொடுத்துருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தில் ஒரு கோபம் வந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கோசரம் ஹனுமார் பண்ண ஒரு விஷயம். பின்னர் சீதையை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்லி சீதையினுடைய விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்ன நினைச்சார் அப்படின்னா, ஒரு காரியத்துக்காக வந்தால் அந்த காரியத்தை மாத்திரம் பண்ணக்கூடாது, அதற்கு துணையாக உள்ள பல காரியங்களை செய்யணும். ராமர் நாளைக்கு யுத்தத்துக்கு வராருன்னா இந்த ஸ்ரீலங்காவோட மொத்த மேப்பும் வேணும். அப்போ அந்த லங்கையோட மேப் வேணும்னா இங்கே லங்கையை பூர்த்தியாக பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இங்க எவ்வளவு பலம் இருக்கு, சைன்யத்தோட பலம் என்ன, ராட்சசர்கள் எவ்வளவு பேர் இருக்கா ராவணனுக்கு தெரியாது, அப்ப அதையும் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ரொம்ப ஆயாசப்படக்கூடாது, அதாவது அதிகமான உடல் வலிமையை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணார், அசோகவனத்தை முறித்தார், அசோகவனத்தை ஒன்றும் இல்லாம பண்ணார். உடனே அனைத்து ராட்சசர்களும் வந்தா எல்லாரும் மடிந்து போனார்கள். ராமரனுடைய வேலையை பாதியா குறைச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். சக்கரவர்த்தி திருமகனுக்கு இதுலயே ஒரு பெருத்த சந்தோஷம்தான். அதே நேரத்தில் ராவணனை பார்த்து உபதேசம் பண்ணார், ஒரு நல்ல ஆச்சாரியன் எப்படின்னா சிஷ்யனை பலவாரா திருத்தி பணிகொள்ள வேணும். அப்போ திருத்தி பணிகொள்றது அப்படின்னா பல தடவை சொல்றது, பல பிரகாரமாக சொல்றது. பல தடவை சொல்றதுன்னா ஒரே விஷயத்த ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்னால் நமக்கே கோபம் வந்துடுறது, எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறோம். அப்படி சொல்ல மாட்டா பெரியவாள்லாம், ஒரு ஒரு கதை சொல்லி சொல்லுவா, இல்லைன்னா ஒரு இதிகாசத்தில் ஒரு விஷயத்தன்னு சொல்லி சொல்லுவா. இப்படியெல்லாம் சொல்றது பல பிரகாரம் ஆங்கிள்னு இப்ப இந்த காலத்துல சொல்றானே, பல பிரகாரமா சொல்றதுன்னா பல ஆங்கிள் சொல்றது. இப்படியெல்லாம் சொல்றதுனால என்ன ஏற்படுறதுன்னா மனசு பக்குவத்தை அடையணும் அப்படின்றத ஹனுமார் நினைச்சார். ஒருவேளை சீதையினால சொல்லப்பட்ட இக சந்தோ நவாசந்தி சதோவான் ஹனுவர்த்ததே அப்படின்னு தாயார் கேட்டது போல இந்த சத்துக்கள்லாம் இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணி காண்பிச்சார்னா, முதல்ல சத்துக்களான விபீஷன் ஆழ்வான் போன்ற மகனியர்கள்லாம் சொல்லியும் ராவணன் கேட்கலன்றதை புரிஞ்சுண்டார். சரி, ஒருவேளை மாரீச்சன் சொன்னதை புரிஞ்சுண்டானோ அதுவும் புரியல. சரி பரவாயில்ல, சீதா தானே சொல்லி பார்த்தா அதுவும் புரியல. சரி, நாம ஒரு தடவை வாயுபுத்திரனா இருக்கிற சீதானுகிரக பூத்தனா நாம ஒரு தடவை சொல்லுவோம். எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேருடைய அனுகிரகத்தையும் நன்னாக பெற்றவர் ஹனுமார், ஒரு சதாச்சாரியர். அந்த சதாச்சாரியர் மூலமா சொல்லா புரியுமோ என்னவோன்னு நினைச்சா, ஆனா அவனுக்கு அப்படியும் புரியல. அப்ப அப்படி புரியாதவன் வந்து ஹனுமாரை சிக்ஷிக்கணும்னு நினைச்சான். நமக்கு புரியலன்னா என்ன சொல்றோம், அவருக்கு சொல்ற அளவு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுங்கிப்போம். ஆச்சாரியெல்லாம் அப்படிதான் சொல்றான் அப்படின்னு அவளை குறை சொல்ல மாட்டான், அவர்களை அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி போயிடுவான். அதை போலதான் இன்னைக்கு பாசுரமம் எல்லை இளங்கிலேயேல திருப்பாவையில் திருப்பாவை, என்ன திருப்பாவையில் திருப்பாவைனா, நானே தான் ஆயிடுக. இந்த வார்த்தை தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹார்ட் ஆஃப் த திருப்பாவை அப்படின்னு சொல்லலாம். திருப்பாவைக்கே ஒரு ரத்னமயமான வார்த்தை இந்த வார்த்தை, எல்லாரையும் அப்படியே ஆகர்ஷிக்கிறது. இது ஏன் ஆகர்ஷிக்கிறதுன்றத சொல்றேன். ஹனுமார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம கதையிலேயே வேற இருக்கணும், திருப்பாவையும் பார்க்கணும், ரெண்டும் பார்க்க போறோம். இங்க இந்த பால்ல தீ வைக்கப்பட்டது, அவர் என்ன பண்ணார், எல்லா இடத்தையும் பார்த்தார். பார்த்த உடனே என்ன பண்ணார், லங்கைக்கு மொத்தம் தீ வைத்தார். தீ வைத்த உடனே அவருக்கு ஏற்பட்ட மனக்குழப்பம் தான் இப்ப நாம பார்க்கறது. அப்பதான் அவர் சொல்றார் என்ன அப்படின்னா, மகாத்மாக்கள் எப்படி இருப்பா, நாம எப்படி நடந்துட்டோம் அப்படின்னா, மகாத்மாக்கள் கோபம் வந்தா கூட அவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, நெருப்பை வந்து தண்ணீர்னால அணைக்கிறத போல அந்த கோபத்தை வந்து நல்ல அறிவை கொண்டு, நல்ல அறிவாகிற ஜலத்தை கொண்டு அணைச்சிருவா. அதை போல நமக்கு அணைக்க தெரியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற. குருத்த பாபம் ந குறியாத்கா குருத்தோஹன்யாத் குருநபி குருத்த பருடையா வாஜா நர சாதுன் அதிக்ஷிபேத்து அப்படின்னு சொல்லி, வாச்சியா வாச்சியம் பிரகுபிதா நவிஜானாதி கரிகிச்சித்து, அதாவது எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு நன்னாக கோபித்து கொண்டவன் அறிய மாட்டான் அப்படின்றத சொல்லி, அதுக்கு அடுத்தது இந்த விஷயம் சொல்றார், ந அகாரியமஸ்தி குருத்தசிய, எந்த காரியம் செய்யக்கூடாது, ந அவாச்சியம், எது பேசக்கூடாது, வித்யதே, தெரியாது அவனுக்கு. யாருக்கு, குருத்தசிய, கோபம் கொண்டவனுக்கு. கோபம் கொண்டவன் மதிய இழக்கிறான் அப்படின்றத கிருஷ்ணர் கீதையில சொல்றார். குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தினாசகா, புத்தினாசாத் பிரணஷ்யத்தின்னு கிருஷ்ணர் கீதையோட வாக்கியம். கீதா வாக்கியத்துல கிருஷ்ணர் சொல்லும்போது சொல்றார், கோபப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் அடுத்தது புத்தியை இழக்கிறான். அப்ப அந்த புத்தியை இழந்த உடனே அடுத்த யோசிக்கிற திறன் போய், அடுத்தது அவனே அழிந்து போற நிலைமைக்கு அவன் போயிடுறான் அப்படின்றார் கிருஷ்ணர். அப்ப அப்படி இருக்கக்கூடிய குரோதத்தை வெல்ல வேணும்ன்றத இங்க ஹனுமார் நமக்கெல்லாம் காண்பித்து கொடுக்கிறார். எப்படின்னா, அறிவுன்ற அந்த அழகான தடாகத்தை உவமையா சொல்லி காண்பிக்கிறார். இந்த இடத்துலயும் அதுதான் நமக்கு சொல்லப்படுறது. எல்லை இளங்கலைய பாசுரத்துல என்ன ஆறுது அப்படின்னா, கோபிகைகள் எல்லாரும் எழுந்து வந்து ஒரு கோபிகை காணுமே அப்படின்னு தேடிட்டு வர, எல்லைன்றது வந்து இந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவா, எலே அப்படின்னு கூப்பிடுற அந்த எல்லே, அந்த பெண் கிட்ட இருக்கிற உரிமையான சுவாதீனம், அதாவது அவள்கிட்ட இருக்கக்கூடிய உரிமையினால அண்டாள் நாச்சியார் அப்படி கூப்பிடுறா. தான் வந்து இந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்களை கூப்பிடுறதுனால இந்த மாதிரி இது ஒரு சம்பாதம் மாதிரி இருக்கும், சம்பாதம்னா கான்வர்சேஷன் மாதிரி. எல்லையே இளங்கிலேயே இன்னும் இறங்குதியோ, அதாவது அவளை கூட்ட உடனே இளங்கிலியே அப்படின்னு கூப்பிடுறான். இளங்கிலியே அப்படின்னா இளமையான கிளி, அதாவது நீ வந்து உன்னால காரியம் பண்ண முடியல அப்படின்றத சொல்றதுக்காக இளங்கிலேயே இன்னும் இறங்குதியோ, இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே அவ உடனே என்ன பண்றா, சில்லென்று அழியன் மின், என்ன அப்படி எல்லாம் இது பண்ண வேண்டாம், அப்படி பரிகாசம் பண்ண வேண்டாம், அதே நேரத்தில் நீங்கள்லாம் குணவதிகளா இருக்கள், நீங்க போய் என்ன பரிகாசம் பண்ணலாமான்ற மாதிரி கேட்க, அவ உடனே நாங்க எல்லாரும் காத்து வாசல்ல வந்துட்டோம், போந்தார் போந்தென்றிக்கொள், எல்லாரும் காத்து வாசல்ல வந்து நிக்கிறோம், உன்னை அழையேன்மின் போதிருகின்றேன், உன்னை வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு உடனே வல்லையுன் கட்டுரைகள், அவ உடனே நினைச்சுண்டா, ஆ தெரியும் எனக்கு தெரியுமே நீங்கெல்லாம் வந்துட்டேன்னு, நீங்க சொன்னதுனாலதான் நான் வந்து பெருமாளை அனுபவிச்சுட்டே இருந்த உள்ளேயே உட்கார்ந்துட்டு, போன பாசுரத்துல நீங்க தானே பெருமாளை பத்தி சொன்னார், எப்படிப்பட்ட எம்பெருமான்னு சொல்லும் பொழுது அவனுடைய ரூப லாவண்ய குணங்களையெல்லாம் சொல்லி, நீங்க அந்த எம்பெருமான் நானாதாய் நாவுடையாய் சங்குட சக்கரம் எந்தும் தடக்கையன்னு சொன்னாலே, அந்த எம்பெருமான தான் நான் மனசுல நினைச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, அம்மா உன்னை பத்தி எனக்கு நன்னா தெரியும், அப்படின்னு சொன்னா இவா. பண்டே உன்வாயறிதும் உடனே அடுத்தது என்ன சொன்னா, வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வல்லமை உடையவர்கள் அப்படின்னா, நானே தான் ஆயிடுக அப்படின்னா. நானே தான் ஆயிடுகன்னா இந்த மாதிரி உங்களை சொன்னேனே இல்லை இல்லை, நானே தான் ஆயிடுக அப்படின்னு ஆண்டாள் சொன்ன இந்த வார்த்தை இருக்க, நானே தான் வல்லமையுடையவள், அதாவது இந்த மாதிரி பேசுறதுல நான் தான் வல்லமையுடையவள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி காண்பிச்சேன். இதனால என்ன தெரியுது அப்படின்னா, நாம வந்து பருஷமான வாக்கியத்தை பாகவதால நோக்கி பேசக்கூடாது அப்படின்றது புரியுது. நமக்கு கோபம் வந்தா கூட அந்த கோபங்கள்லாம் நாம ரொம்ப குறைச்சிக்கணும் பாகவதாள்கிட்ட பேசும்போது. நாம பல காரியங்களுக்காக பாகவதாள் திருவடிகளில் போறோம், அவர்கள்ட்ட கேட்கறோம், அவர் அவளுக்கு எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மனக்லேசங்கள், லோக விவகாரங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் நமக்கு அனுகூலமா இருப்பான்னு சொல்ல முடியாது. அதனால ஹனுமார் இங்க வழியை காண்பிக்கிறார், நான் இந்த மாதிரி எரிச்சுட்டேனே, இதனால என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மயாஹி தகதாலங்காம் ந சீதா பரிரக்ஷிதா, ஒருவேளை சீதை கூட எரிஞ்சு போயிருப்பாளோ, என்ன மாதிரி புத்திகட்ட காரியம் என்னால பண்ணப்பட்டுடுத்து அப்படின்னு வருத்தப்படுறார் கோபத்தினால. இந்த இடத்தினாலையும் இந்த கோபம் வெல்லப்படுறதை காண்பிக்கிறார். மாற்றானை மாற்றடிக்க வல்லானே மாயனை, இந்த எம்பெருவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த எம்பெருவானை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றார். அழகான விசேஷணங்கள், விசேஷணங்கள்னா அவனை குறிக்கக்கூடிய பதங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எப்படிப்பட்டவன்னா, மாற்றானை மாற்றழிக்க வல்லான், அதாவது வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை, அதாவது அவர்கள் மாற்றார்கள்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் அவர்கள் மாறும்படி அழித்து அவர்களை எல்லாம் வந்து சரிகட்டுற மாதிரி காரியம் பண்றவன் அப்படின்னு எம்பெருமானுடைய விசேஷம். எப்படி பண்ணுவான் அப்படின்னா, எம்பெருமான் வந்து இந்த தன்னுடைய பகைவர்களை எல்லாம் பல வகையில அவர்களை எல்லாம் வந்து நிரசனம் பண்ணி அவர்களை கெட்ட வச்சுப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, இந்திரன் பண்ற தப்புக்கு இந்திரனை சிக்ஷிப்ப, எப்படி சிக்ஷிச்சார் அப்படின்னா, முன்னாடி நடந்துட்டு இருந்த விழாவெல்லாம் தடுத்து இந்திரனுடைய கோப அந்த பூஜையெல்லாம் நிறுத்தி கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண வச்சு, இந்திரனுக்கு அன்று ஆயர்கள் எடுத்த ஏழில் விழவில் பழநடைசி அந்த பழநடையெல்லாம் நிறுத்தி காண்பிச்சார். அதே நேரத்தில் துரியோதனாதிகள்லாம் எப்படி எம்பெருமானை வஞ்சிச்சா அப்படின்னா, அந்த பெரிய ஒரு பெரிய பலங்கொண்டவாளையெல்லாம் பெருமாள் தூத்து வந்தபோது, கிருஷ்ணர் தூத்து வர அப்போ கீழே பலங்கொண்ட வீரர்களையும் அடுத்து பெருமாளுக்கு வந்து ஒரு ஆசனம் பண்ணி அந்த ஆசனத்தில் கௌத்துள்ளான்னு நினச்சா அதையும் பகவான் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். இப்படி பகவான் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி காரியத்தை பண்ணி அவரவர்களை ஜெயிக்கிறாரு. அதனால என்ன ஆறுது அப்படின்னா, அவரவர்களை ஜெயிக்கிறா போல நம்மளையும் பகவான் ஜெயிக்கணும்ன்றது இங்க தெரியப்படுறது. என்னத்தை ஜெயிக்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் எம்பெருமான் மாற்றானை மாற்றழிக்க வல்லானே மாயன், அந்த மாயனான எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா, தன் மாயத்தினால இதெல்லாம் ஜெயிச்சிருவான். எப்படின்னா, தான் பண்ணக்கூடிய மாயங்கள்லாம் ஒருவரும் அறியாதபாடி இருக்கும். எப்படின்னா, அபிமன்யு வந்து இந்த யுத்தத்துல இறந்த பொழுது அர்ஜுனன் புத்திர சோகத்தினால ஓன்னு அழுதான். பகவான் என்ன பண்ணா, அவனை விட ஓன்னு அழுதார். அழுத உடனே என்ன ஆச்சு, அர்ஜுனனுக்கு பெருமாளை தேற்ற நிலைமை வந்துடுத்து. ஏன் நீ வந்து இப்படி அழற, மருமான் போயிட்டான்னு அழறியா அப்படின்னு கேட்ட உடனே, நான் மருமான் போயிட்டான்னு கூட அழல, உனக்கு இத்தனை கீதையெல்லாம் உபதேசம் பண்ணேன், ஜீவாத்மா வேற சரீரம் வேற இந்த ஆத்மா வேறேன்னு உபதேசம் பண்ணேன், அதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுத்தே அப்படின்னு நினைச்சு நான் அழறே அப்படின்னு நான். அப்ப பகவான் அவர்களை எல்லாம் மாயம் பண்ணி அவர்களை எல்லாம் மாத்தக்கூடியவன் அவர் அவர்களுடைய விஷயங்கள்லேருந்து. அப்படி வல்லானை மாயனை, அப்படிப்பட்ட மாயன் இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த மாதிரி இங்க என்ன மாயம் செய்யப்பட்டது அப்படின்னா, எம்பெருமானால எம்பெருமான் ராமன் பண்ண ஒரே ஒரு பெரிய மாயம் என்னன்னா, தான் வந்து இப்படி உபதேசம் பண்ணாலும், இந்த உபதேசங்கள் எல்லாம் வந்து ஹனுமார் மூலம் பண்ணாலும், இவனுக்கு கேட்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும், சில பேருக்கு உபதேசங்களை கேட்கக்கூடிய பாக்கியம் இருக்கும், அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியம் இல்லாம போயிடும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு பெருமாள் பக்தி யோகங்கள்லாம் உபதேசம் பண்ணாலும் அதை கேட்கக்கூடிய பாக்கியம் தான் இருந்தது. அதே நேரத்தில் ஹனுமார் வந்து நல்லதையெல்லாம் உபதேசம் பண்ணார், ஆனால் அவனுக்கு கேட்கக்கூடிய பாக்கியம் இல்லை, கேட்கறது மறைக்கப்பட்டது. ஏன் கேட்கறதே மறந்துட்டான் அப்படின்னா, கேட்டுண்டா ஹனுமார் சொல்றத, ஆனால் அவனுடைய கோபம் எல்லாத்தையும் தடுத்துது. அதை தான் இந்த இடத்துல ஹனுமார் சொல்லி காண்பிக்கிறார், கோபமே ஒருத்தன் படக்கூடாது, ராவணனுக்கு என் மேல இருந்த கோபம் வந்து அவனை எல்லாத்தையும் மறைச்சுடுத்து அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி, கோபம் உள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய குருவை கூட கொன்னுடுவான் அப்படின்ற குருத்தாகா, அதாவது நல்ல கோபப்பட்டவன் என்ன பண்ணுவான், குருத்தோ ஹன்யாது குரு நபி, குருவை கூட கொண்டுடுவான் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், கோபம் அவனை எந்த எல்லைக்கும் கொண்டு விடும்னு அர்த்தம். அந்த கோபத்தை நாமெல்லாம் வெல்ல வேணும்னு சொல்றதுக்கு பல உபாயங்களை சொல்றதுதான் இந்த இடத்துல. அந்த உபாயங்களை சொல்லி காண்பிச்சு எப்படி வந்து ஒரு பாம்பு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வஸ்திரத்தை உரிச்சு போடுமோ, அதை போல இந்த கோபத்தை வந்து நம்ம பொறுமைன்றதுனால நாமளும் விடணும். பொறுமையா கோபத்துக்கு இருக்க இப்ப கூட லோகத்துல என்ன மெடிசின் சொல்றேன், இந்த மெடிசன்லாம் அனுமார் சொல்லியிருக்காரு, அதுக்காக நான் இதை சொல்லி காண்பிக்கிறேன். என்ன சொல்லி காண்பிக்கிறார் அப்படின்னா, சார் நீங்க 10 செகண்ட் எண்ணுங்க, 1, 2, 3, 4 எண்ணுங்க, எண்ணினா நீங்க இது மாதிரி எண்ணிண்டே வாங்க, 100 எண்றதுக்குள்ள உங்க கோபம் குறைஞ்சிரும்ன்றா. இதுதான் அனுமாரும் சொல்லி காண்பிக்கிறேன், நீங்க கோபத்தை பொறுமையினால இத நீங்க வெல்லணும் அப்படின்னு. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றது மாத்திரம் அனுமாரோட காரியம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நமக்கு நல்லதே சொல்லி திருத்துறது அது ஒரு பக்கம், அதாவது டூஸ் எது எதெல்லாம் பண்ணணும்ன்றத சொல்றது, வேதம் சொல்றது, சத்தியம்பத தர்மஞ்சர அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது, இன்னொரு பக்கம் எப்படி சொல்றது வேதம் உபதேசம் பண்றதுன்னா, அபாத்திரத்தை அபாத்திரத்துல தானம் பண்ணாதே, அதே நேரத்துல பொய்யான விஷயங்களை பேசாதே, தவறான விஷயங்களை பார்க்காதே, இப்படி எல்லாம் உபதேசம் பண்றது. இப்ப வேதமும் பல பிரகாரமா ரெண்டு தீமே சொல்லிண்டே வருது. இந்த நேரத்துல போஜனம் பண்ணக்கூடாது, சாயங்கால வேளையில சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் உபதேசங்கள்லாம். அதே மாதிரி கார்த்தால வேளையில பால் சாப்பிடக்கூடாது, ராத்திரி வேளையில வந்து தயிர் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. இந்த காரியங்கள்லாம் எதற்கு சொல்லப்படுறது அப்படின்னா, எதை பண்ணணும்னு மாத்திரம் சொன்னா போறாது, ஜனங்களுக்கு எதை பண்ணக்கூடாதுன்றதையும் அப்ப அப்படி சொல்லணும்ன்றதுனால சாஸ்திரம்ன்றது பண்றதை மாத்திரம் சொல்றது இல்லை, இரண்டையும் சொல்றது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல கோபத்தை வெல்லணும் அப்படின்னு ஹனுமார் காண்பித்த பகுதியா இருக்கக்கூடியது 55வது சர்க்கம். அதுல ஹனுமாரனுடைய வாக்கியம் தெரியாது, தப்பான காரியத்தை பண்ணிடுவான், தப்பா பேசிடுவான், இந்த ரெண்டும் கோபக்காரனுடைய ஒரு பெரிய துர்குணம் அப்படின்றத காண்பித்து, அதனால ஜாக்கிரதையா பாம்பு சட்டையை உரிக்கிறா போல கோபத்தை பொறுமையினால உரித்து தள்ளவானும் அப்படின்றத சொல்லி, இதனால சீத்தையை நான் இழந்திருப்பேனும்னு கேட்டு, அதுக்கப்புறம் ராமனுடைய அனுகிரகத்தினாலையும் சீத்தையினுடைய தேஜஸ்தினாலேயும் சீத்தை காக்கப்பட்டிருப்பாள்னு மேலதான் நினைச்சுக்கிறேன், அதெல்லாம் மேலதான் வருது, ஆனா அந்த கோபம் வந்த க்ஷணத்துல நடந்த அத்தனை காரியங்களும் வீணா போயிடும்ன்றது இதனால காண்பிக்கப்படுறது. கீதையிலையும் கிருஷ்ண பகவான் காண்பிக்கும் போது இதையே தான் சொல்ற. அதனால அந்த மாற்றார்களா இருக்கக்கூடியவாள்லாம் எம்பெருமான் அழித்து, அதாவது நமக்கு மனசுல இருக்கக்கூடிய ரஜோகுணம், அதே நேரத்துல தமோகுணம், ரஜோகுணம்னு சொல்லக்கூடியது இந்த கோபம், தவறான விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்துறது இதெல்லாம், அதே நேரத்துல இந்திரியம், அதாவது சின்ன சின்ன அல்பமான ஆசைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுத்துறது. அதே நேரத்துல தாமச குணம், தூக்கத்திலையும் காலம் தாழ்த்தி காரியங்களை செய்யறதுலேயும் இப்படி கவனக்குறைவையும் இதெல்லாம் ஏற்படுத்துறது. இதெல்லாத்தையும் எம்பெருமான் மாற்றானையும் மாற்றழிக்க வல்லானா எம்பெருமான் போக்கணும்னு சொல்லி, அப்படிப்பட்ட மாயனை பாடையரோர் எம்பாவாயின்னு சொல்லி, நானேதான் ஆயிடுக, நானேதான் ஆயிடுகன்னு பாகவதாள் வந்து ஏதாவது தன்னை தப்பா சொன்னான்னா அது தானே ஆயிடுகன்னு சொல்லணுமா. பட்டர் ஒரு தரம் என்ன ஆச்சு, பராசர பட்டர்ன்ற ஆச்சாரியர் கூரத்தாழ்வானுடைய குமாரர் ஒரு தரம் என்ன பண்ணாரா, எம்பெருமான் சன்னதியில பெருமாள் சேவிச்சிருந்தாரா ரங்கநாதன. முன்பு ஒரு சமயம் பட்டர் கிட்ட ஒரு பிரம்மச்சாரி வந்து தனக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும்னு கேட்க தரேன்னு சொல்லியிருந்தார் பட்டர். நான் ஏதோ ஒரு சமயத்தினால அதை மறந்து போயிட்டேன். அவன் என்ன பண்ணா, பட்டர் வந்து ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றாரு, ஆளவந்தார் பண்ண ஒரு ஸ்லோகம், அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவ போகோ கிருதக்னோ துர்மாணி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா அப்படின்னு, மரியாதை தெரியாதவன், க்ஷுத்ரன் ரொம்ப கீழானவன், ஸ்மரபரவசா அதாவது இந்திரியங்களில் ஈடுபட்டவன், இப்படின்னு நைச்சியானுசந்தானம் பண்றது, அதாவது தங்களை தாழ விட்டுக்கிறதுன்றது வைஷ்ணவர்களுக்கு இயல்பு. அதனாலதான் வைஷ்ணவர்களை தவிர இந்த மாதிரி பிரயோகங்களை யாரும் பண்ண மாட்டேன்ற அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிரயோகம் பண்ண பண்ண மெதுவா அந்த இந்த அடிமைத்துவம் அப்படின்றது வரும். அடியேன்னு சொல்றது மாதிரியான ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்றது வைஷ்ணவர் கிங்கரத்வாதி ராஜ்யம், அதாவது கைங்கரியம் பண்றதுன்றது ஒரு ராஜ்யம். அப்ப அடியேன் அடியேன்னு கைங்கரியம் பண்ணணும், என்ன கைங்கரியம்னா பகவானுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கைங்கரியம். அப்ப இப்படி பட்டர் கிட்ட, பட்டர் இந்த மாதிரி ஆளவந்தார் ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்த பொழுது, அனுசந்தானம்னா சொல்றதுன்னு அர்த்தம், பகவான் முன்னாடி விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்த பொழுது அந்த இடத்துக்கு வந்த அந்த பிரம்மச்சாரி, இவர் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை அப்படின்னா நான் முன்னாடி இவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் மறந்து போயிட்டாரு இல்லையோ. அதனால உடனே பட்டர் என்ன பண்ணாரா, தன் கழுத்துல இருந்த நவரத்ன மாலை எடுத்து அவனுக்கு போட்டாராம். நான் எம்பெருமான் கூட பேசியிருந்தேன், எம்பெருமான்ட்ட சொல்லியிருந்தேன் இதெல்லாம், எம்பெருமான் அதை மறுத்துட்டான், நீ அப்படியெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு. அப்ப நான் வந்து இல்ல இல்ல, நான் ரொம்ப நீசனானவன், நான் எவ்வளவு பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கேன்னு பெருமாள்கிட்ட சொன்னேன், பெருமாள் நம்ப மாட்டேன்ட்டார், யாராவது சாட்சி இருந்து அழிஞ்சின்வான்னு பிரம்மச்சாரி வந்து சாட்சி சொல்லிட்டான் அப்படின்னு பட்டர். அதாவது தன் மேல அந்த மாதிரி குற்றங்கள் இல்லைனாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உரிய ஒரு பெரிய மரபு எடுத்து காண்பிக்கப்படாது. அத போலதான் ஹனுமாரும் தான் எந்த காரியம் பண்ணாலும் பின்னாடி அடுத்த பழமொழியில் அது வரப்போறது ரொம்ப அழகா தான் வந்து சமர்த்திக்க போற. தான் வந்து ரொம்ப அந்த குரங்குகள்லயே ரொம்ப கீழானவன்றதெல்லாம் சொல்லப்பட, பழமொழிகள்லயே உயர்ந்த பழமொழிகள் வந்து கொண்டே இருக்கின்றத, இன்னொரு 4-5 பழமொழிகள் வரும், அதுக்கப்புறம் வந்து இந்த சுந்தர சுபாஷிதம்ன்ற இந்த தொடர் வந்து இனிதே எம்பெருமான் தலை கட்டுவார்னு சொல்லிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.